கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீமன் நாராயணனும் அகில ஜெகதீஸ்வரியான ஸ்ரீ மகாலட்சுமியும் அனுகம்பையுடன் பொழியும் அனுகிரகத்தாலே அன்னையின் அஷ்டோத்தரத்தை வெள்ளிக்கிழமைதோறும் அனுபவிச்சிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் 26வது திருநாமத்தை அனுபவிப்போம். கமலா அப்படிங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி நம்மள போன்ற ஜீவராசிகளுக்கு எவ்வளவு உபகாரங்கள் பண்றான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதிதியா இருந்து எல்லையற்ற அதிகாரம் உடையவளாக இருந்து நம்மளை எல்லாம் காப்பாத்துறான்னு பார்த்தோம். திதியா இருந்து நம்மளுடைய பாபங்களை போக்குறான்னு பார்த்தோம். தீப்தாவா இருந்து ஞானத்தை கொடுக்கறான்னு பார்த்தோம். அந்த ஞானம் எப்பேற்பட்டது? ஆத்ம ஞானமானது அப்படிங்கறத வசுதாவா இருந்து சொல்லி கொடுத்தான்னு பார்த்தோம். ஞானத்தோட கூடிய ஐஸ்வர்யமும் வசுதாரிணியா இருந்து நம்மளுக்கு கொடுக்கறா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்படி எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்க கூடியவளை நம்மெல்லாம் போய் நாடணும். எல்லாராலையும் நாடப்படுபவளாக இருக்காள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறத இந்த வாரம் பார்க்கலாம். ஒரு பிரசித்தமான கதை ஸ்ரீமத் பாகவதத்துல, பாகவதத்தினுடைய 18,000 ஸ்லோகங்களை சுருக்கமா 1,000 ஸ்லோகங்கள்ல ஸ்ரீ நாராயண பட்டத்ரிகள் நாராயணியத்துல பண்ணியிருக்கார். நாராயணியத்துல 89வது தசகத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல சரஸ்வதி நதி கரையில மகரிஷிகள் கூட்டம் நடந்துதான். அதுல ஒரு சர்ச்சை, மும்மூர்த்திகள்ல யாரு சத்துவகுணம் நிறைந்த மூர்த்தி அப்படின்னு ஒரு சர்ச்சை. எதுக்காக இந்த சர்ச்சைன்னு பார்த்தா, யார்கிட்டக்க சத்துவகுணம் அதிகமா இருக்கோ அவர்தான் நாடக்கூடியவரா இருப்பார். ஏன்னா அவர்தான் நிகிரகம் பண்ண மாட்டார், எப்பொழுதும் அனுகிரகமே பண்ணுவார். அதனால சத்துவகுணம் தலை தூக்கி இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்டக்கதான் போய் சரணடையணும் அப்படின்னு இந்த ரிஷிகள்லாம் நினைச்சா. மும்மூர்த்திகள்ல யாருக்கு சத்துவகுணம் அதிகம் அப்படின்னு இவாளுக்குள்ள வாக்குவாதம் நடக்கிறது. பிரம்மாவா சிவனா விஷ்ணுவா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல அவளால. அதனால இவர்களை போய் பரீட்சை பண்ணி பார்த்துடலாம், யாருக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சுட்டா தீர்மானம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சா. இந்த காரியத்துக்கு பிருகு மகரிஷிய தேர்ந்தெடுத்தார்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும். பிருகு மகரிஷி பிரம்மதேவனின் புத்திரன். அதனால முதல்ல அவர் தன்னுடைய அப்பா வீட்டுக்கே போறார். அப்பாவுக்கு சத்துவகுணம் எப்படி இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்ண போறார் சத்தியலோகத்துக்கு. சத்தியலோகத்துல அந்த சமயத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும் ஏகாந்தமா இருந்தாளாம். இவர் சுவாதீனமா உள்ள நுழைஞ்சார், புத்திரன் தானே. ஆனா பிரம்மதேவனுக்கு கோபம் வந்துடுத்தான். எப்படி இப்படி அனுமதி கேட்காமல் உள்ள வந்தாய் அப்படின்னு கோபிச்சென்றார். இத பார்த்த உடனே பிருகு மகரிஷிக்கு இன்னும் கோபம் வந்துதான். நான் உம்முடைய புத்திரன், அனுமதி எதுக்கு வேணும்? அனுமதி இருந்தாதான் உள்ள வரணும் அப்படிங்கறது புத்திரனுக்கு கிடையாது. அம்மாவும் அப்பாவும் இருந்தா அங்க புத்திரம் நுழையறதுக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நீர் இப்படி கோச்சிக்கிறீரே, சுத்தமா சத்துவகுணமே இல்லை அப்படின்னு தீர்மானிச்சார். இவருக்கு வந்த கோபத்துல சாபமும் கொடுக்கணும்னு தோணி போச்சா. சாபம் வேற கொடுத்துட்டார். தபசக்தி இருக்கே மகரிஷிகளுக்கெல்லாம், அதனால சாபம் பலிச்சிடும். என்ன சாபம் கொடுத்தாருன்னு பார்த்தா, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரே இந்த பிரம்மதேவன், அனுமதி கொடுக்காத வாளுக்கெல்லாம் எதுக்கு ஒரு இல், அதனால உமக்கு ஒரு இல் கோயிலே வேண்டாம் அப்படின்னு விட்டார். பிரம்மதேவனுக்கு கோவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். அதனால பிரம்மதேவனுக்கு தனியா கோவில் இருக்கிறதில்லை. இதற்கு விதிவிலக்க சில இடங்கள் உண்டு, ஆனா அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்கு. பொதுவா பார்த்தா பிரம்மதேவருக்கு கோவில்கள் கிடையாது. அடுத்தது கைலாசம் நோக்கி போனார் பிருகு மகர்ஷி. கைலாசத்தில் இருக்கக்கூடியது பிரம்மதேவனுடைய இன்னொரு புத்திரன் பிருகு மகர்ஷிக்கு சகோதரனை போல பரமசிவனார். அந்த சமயத்துல பரமசிவனும் பார்வதியும் நர்த்தனம் ஆடிட்டு இருக்கா. இவர் திருப்பி சுவாதீனமா உள்ள நுழைஞ்சு விட்டார். நுழைஞ்சதை பார்த்த பரமசிவனாருக்கு பரம கோபம் வந்ததாம். இப்படி அனுமதி இல்லாமல் உள்ள வந்தீரே அப்படின்னு சொல்லி அவரை போய் சம்ஹாரமே பண்ண போயிட்டாராம். அவ்வளவு கோபம் வந்தது. பார்வதி தேவி தடுத்து நிறுத்தினாலாம். பிருகு மகர்ஷிக்கு அதுக்கு மேல கோபம் வந்துடுத்து. ஒருத்தர் உள்ள நுழையறார்னா அவரை தீத்து கட்டவா முயற்சி பண்ணுவா, சத்துவகுணமே இல்லைன்னு திருப்பி தீர்மானிச்சார். இவருக்கு இன்னொரு சாபத்தை கொடுத்தார். உமக்கு இந்த மாதிரி ரூபத்தோட வழிபாடு இருக்காது, லிங்க ரூபமா மட்டும்தான் வழிபாடு இருக்கும்னு சொல்லிட்டார். அது ஆச்சு. இப்ப பிருகு மகர்ஷியினுடைய கோபம் ரொம்ப அதிகத்துல இருக்கு. ஏன்னா ரெண்டு இடத்துல இப்படி வெளியில தள்ளிவிட்டாலே, அதனால அதே கோபத்தோட காரிய வைகுண்டத்துக்கு போறார். காரிய வைகுண்டம்ங்கிறது இந்த லீலா விபூதியில வைகுண்டம் போல இருக்கக்கூடிய இடம். உண்மையான வைகுண்டம் கிடையாது. ஏன்னா உண்மையான வைகுண்டத்துக்கு போனா திரும்பி வர முடியாது. காரிய வைகுண்டத்துக்கு சில சமயங்கள்ல இந்த தேவர்கள், பிரம்மா, இந்த மாதிரி மகரிஷிகள் எல்லாம் போயிட்டு போயிட்டு வருவா, அவளுடைய காரியத்துக்கு போயிட்டு வருவா. அதனால இது காரிய வைகுண்டம். இந்த பிராகிருதமான உடலோடைய இந்த சரீரத்தோடய போயிட்டு வருவா. நிஜமான ஸ்ரீ வைகுண்டம் நித்திய விபூதிக்கு போனோம்னா இந்த சரீரத்தோட போக முடியாது. அங்க போறவா திரும்பி வரவும் முடியாது. ஆனா காரிய வைகுண்டத்துல அப்படி இல்லை, இவாள்லாம் போயிட்டு போயிட்டு வருவா. அந்த இடத்துக்கு கோபத்தோட பிருகு மகர்ஷி போறார். அங்க ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கார். லக்ஷ்மி தேவி அவருடைய திருப்பாதத்தை வருடி கொண்டு அமர்ந்திருக்கிறார். பிருகு மகர்ஷி இங்கேயும் அனுமதி கேட்காமலே உள்ள போனார். உள்ள போனா எம்பெருமான் அவர் வந்ததை கவனிக்கலையாம். இவருக்கு வந்த கோபத்துல சாபமெல்லாம் கொடுக்கல, நேரா போய் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பில எட்டி உதச்சார். இப்படி உதச்ச உடனே எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் அங்க ஸ்ரீமன் நாராயணனுக்கு. ஆனா வரலையா, மகரிஷி அபச்சாரம் ஆயிடுத்து அப்படின்னு பதறி போயிட்டாராம் எம்பெருமான். இப்பேற்பட்ட வேத வித்து நீர் அடியனுடைய கிரகம் தேடி வந்திருக்கீர், உம்ம கவனிக்காம படுத்துட்டேனே, இப்பேற்பட்ட அபச்சாரம், இப்படி உம்முடைய திருவடியை எடுத்து என்னுடைய கரடு முரடான மார்பு மேல வச்சீரே, எதிரிகள்லாம் தாக்கி தாக்கி அம்பு போட்டு கரடு முரடாயிடுத்து என்னுடைய மார்பு, அதுல போய் உம்முடைய திருப்பாதம் பட்டா அப்படியே கன்னி போயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பிருகு மகர்ஷியினுடைய பாதத்தை வருடி கொடுத்தாராம். இது போராதுன்னு அம்மா லக்ஷ்மி அப்படின்னு லக்ஷ்மி தேவிய கூப்பிட்டு போய் வெந்நீர் கொண்டு வா, உத்தரம் கொடுக்கலாம் மகரிஷிக்குன்னு சொன்னாராம். இப்படி அவருடைய திருப்பாதத்தை வருடி கொடுத்த இவருடைய குணத்தை பார்த்து தோத்து போயிட்டாராம் பிருகு மகரிஷி. அடாடா, சத்துவகுணம்னா இதுனா என்ன, ஒரு சாத்வீகமான தெய்வம் இவர். ஒத்தர் அவர்கிட்டக்க போய் தகாத செயலை செஞ்சா கூட அதை மன்னிச்சு அவரை ஏத்துண்டு கௌரவப்படுத்துறாரே, இவர்னா நாம் நாட வேண்டிய தெய்வம், சாத்வீகமான தெய்வம் அப்படின்னு ரொம்ப அழகா நினைச்சாராம். இத பட்டத்ரிகள் அழகா சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல. சுத்தம் ரமாங்க புவி பங்கஜ லோச்சனம் துவாம் விப்ரே விதிக்ரதி பதேன முதோத்திதஸ்துவம் சர்வம் க்ஷமஸ்வ முனிவர்ய பவேத் சதா மே த்வத்பாத சின்ஹமிஹ பூஷணமித்யவாதீஹி. அற்புதமா இப்படி சாத்வீகமான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு மகர்ஷிகள்லாம் தீர்மானிச்சு அவரை வழிபட்டார்கள். அவர்களுடைய கதை நம்னா முடிஞ்சு கொடுத்தும். ஆனா இங்க காரிய வைகுண்டத்துல காரியம் கெட்டு போச்சு. லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்து கொடுத்தான். எங்க எட்டி உதச்சார் பிருகு மகரிஷி? எம்பெருமானுடைய திருமார்பில். அலர்மேல் மங்கை உரை மார்பானு இவளுடைய வாசஸ்தலம் அது. அந்த இடத்துல எட்டி உதச்ச இந்த மகரிஷிக்கு தடவி கொடுத்து இவளையே போய் வெந்நீர் வேற கொண்டு வர சொன்னார் எம்பெருமான். இவள் கோச்சிண்டு கிளம்பி போயிட்டாளாம். கிளம்பி போயே போயிட்டா. எதுக்காக போனா? இவனா அகலகில்லேன்னு இருப்பாளே அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு லீலை, ஒரு காரணத்துக்காக போயிருக்கா. அது என்ன காரணம் அப்படிங்கறது பிற்காலத்துல நாம் சொல்ல போற கதைகள்ல வரும். இதே லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல லக்ஷ்மி தேவி ஒரு லீலை பண்றா, கிளம்பி போறா மாதிரி. எம்பெருமானும் அவளை தேடி தேடி அலைஞ்சாராம். எங்கெல்லாம் அலைஞ்சார்? பாதாளம் வரைக்கும் போய் அலைஞ்சாராம். அதனாலதான் இன்னைக்கு கூட கும்பகோணத்துல வடக்கு பக்கம் பாதாள ஸ்ரீனிவாசர் சந்நிதி உண்டு. பாதாளம் வரைக்கும் போய் எம்பெருமான் தேடி அலைஞ்சாராம் லக்ஷ்மி தேவி. இப்படி லக்ஷ்மி தேவிய நாடி போனவர் யாரு? சாக்ஷாத் பரம்பொருள். இப்படி நாடி போனவருக்கு கடைசியில லக்ஷ்மி தேவி கிடைச்சா. அவளே சொல்றா உபாயத்தை, திரும்பி எப்படி எம்பெருமான் கிட்டக்க அவ வந்து சேருவா அப்படிங்கறத. நீர் தபஸ் பண்ணணும் அப்படின்னுட்டா, பல ஆண்டுகள் தபஸ் பண்ணினார் பெருமாள் லக்ஷ்மி தேவியை குறிச்சு. லக்ஷ்மி தேவிக்காக பத்மசரஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் கரையில திருச்சானூர்ல பல வருஷங்கள் தபஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கார்த்திகை மாசத்துல பஞ்சமி திதியில சுக்லபக்ஷத்துல லக்ஷ்மி தேவி தோன்றினாள் பத்மாவதியாக. இத இன்னும் தாயார் பஞ்சமி உற்சவம்னு கொண்டாடுறா திருச்சானூர்ல. இப்படி சாக்ஷாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே நாடி போனார் லக்ஷ்மி தேவிய. அதனால எல்லாராலையும் நாடப்படுபவள் இவள் அப்படிங்கறது தெரியறது. நாடப்படுபவள் அப்படிங்கறதுக்கு காமியதே அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. இந்த காமியதே அப்படிங்கிற தாத்துலேருந்துதான் கமலா அப்படிங்கிற திருநாமம் வந்தது. இப்படி எல்லாராலையும் நாடப்படுபவளாக இருக்கிறதுனால ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு கமலாங்கிற திருநாமம் கிடைக்கிறது. இத அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார், கமலா லக்ஷ்மி கஸ்மாத் காமியதைதி சகல லோகநாதேன அபி நாமைத ஜபிதா காமியோ பவிதாஹி சம்பதாம் தூர்ணம். பக்தியோட கமலாங்கிற திருநாமத்தை ஜபிச்சா அவர்கள் எல்லாராலையும் நாடப்படுபவர்களாக ஆகுவார்களாம். எல்லாராலையும் எல்லா ஐஸ்வர்யங்களாலையும் நாடப்படுபவர்களாக ஆகுவார்களாம். எல்லா ஐஸ்வர்யங்களும் தானே வந்து சேரும். முக்கியமா பக்திங்கிற ஐஸ்வர்யம் தானே வந்து சேருமாம் கமலாங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்ச. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். கமலாயை நமஹா.